அடவத்தொரு தோணி இருப்பு பாட்டில்லாதே புழையில்லாதே அருகத்தொரு தண்டுமிரிப்பு நாவில்லாதே நிழலில்லாதே கடவத்தொரு தோணி இருப்பு பாட்டில்லாதே புழையில்லாதே அருகத்தொரு தண்டுமிரிப்பு நாவில்லாதே நிழலில்லாதே இளவெயிலே பொள்ளுன்னல்லோ குளிர்மஞ்சிது நீட்டுன்னல்லோ இருளில் சித காத்து கிடக்கும் ஒரு பக்ஷிச்சிறகாய் ஜென்மம் இனி எந்தினு தோணிக்காரன் வருகில் ஒரு யாத்திரக்காரும் இனி எந்தினு தோணிக்காரன் வருகில் ஒரு யாத்திரக்காரும் புழ வந்து விழிச்சது போலே ஒரு தோந்தல் தோந்தல் மாத்திரம் அரிகத்தொரு தண்டுமிரிப்பு நாவில்லாதே நிழலில்லாதே கதபாடியுறக்கியோரோளங்கள் இனி இல்லல்லோ கிடாங்கள் தன் களிமேளம் இல்லல்லோ கதபாடியுறக்கியோரோளங்கள் இனி இல்லல்லோ புழையோரம் குஞ்சு கிடாங்கள் தன் களிமேளம் இல்லல்லோ காட்டில்லல்லோ மழையுடைய முத்தசி குளிரில்லல்லோ காட்டில்லல்லோ மழையுடைய முத்தசி குளிரில்லல்லோ இவிடுள்ளது பொடிமணலும் ஒரு புழ தன் பேரும் மாத்திரம் அருகத்தொரு தண்டுமிரிப்பு நாவில்லாதே